ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதிய நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதிய நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, உப்பளிக்க கோளறி எதற்கு, பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதிய நினைப்பவனே மாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. Thank you.